dum cha dum dum dum chak cha dum dum dum cha dum dum dum chak cha kaadal raagamum kanithamizhum ondru seindathu aasai thaalamum alagiyin poojaiyil pirappathu ooyamal en nenjil unnande aathaadi kan paarvai en needa unai nerungida kaadal raagamum kanithamizhum ondru seindathu ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பது தினமும் தினமும் ததிப்பதோ சிறிது உறங்க மடிகொடு தழுவ தழுவ தடுப்பதோ அழகு முழுதும் அளந்திடு மறுவி மறுவி அணைப்பதோ வயதும் மனதும் துடிப்பதே இதுவும் அதுவும் கொடுப்பதோ சபலம் உனக்கு பிறப்பதே தென்றலும் தேந்தினாலே புஷ்பமே நோகுமா காதல் ஓர் போதையாகும் கண்ணி போவும் தாங்குமா அள்ளினார் கிள்ளினார் என் மடி ஏந்தினால் வாடுமோ மடல் ஓ காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்ததுவோ ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பதுவோ தாடி கண் பார்வை என் நீதா உனை நெருங்கிட காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது ஆசை தாளமும் அழகியின் பூஜையில் பிறப்பது மதுர சுவைகளோ பருகும் பொழுது இனித்திட தேனிலே ஊறும் இந்த தூமடல் போதுமா தென்னையின் கள்ளும் இந்த பூவுதட்டில் ஊறுமா கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது ஆசை தாளமும் அழகியில் பூஜையில் பிறப்பது ஓயாமல் என் நெஞ்சில் உணர்ந்தே ஆத்தாடி கண் பார்வை என் மீதா உனை நெருங்கிட காதல் ராகமும் கனித்தமிழும் ஒன்று சேர்ந்தது ஆசை தாளமும் அழகின் பூஜையில் பிறப்பதோ